பிரம்மனே வரம் தருவாய், பிரம்மனே வரம் தருவாய், வேதங்களும் என் உரிமை என கேட்டான் துர்காமா. வேதங்களும் என் உரிமை என கேட்க அகிலும் அவன் கைக்குள்ளே ககரிகப பாகனி பக பனிகரி ரிச பனிரி ரிச பனியனி பககரி சரிக மாப்பத நீர பத மகரி சரினி அம்மையே உன்னருள் வேண்டி வந்தோம் அம்மா அம்மையே உன்னருள் வேண்டி வந்தோம் துர்காமாவால் மழை பொய்க்க உயிரினங்கள் துடி துடித்தே வாடுகிறேன் அம்மையே உன்னருள் வேண்டி வந்தோம் மகரி சரிகம பத நீர பத பத ம ப கம ப கம பனி சாணி பம க பமக மக சாணி பக்தர்களின் குறை கேட்டாள் பக்தர்களின் குறை கேட்டாள் உலகின் நீரை நிரப்பினாள் குறை கேட்டாள் அம்மன் சனி பனி பம பம கம கசனி சகம ஹனி சப நி சக கம கச சனி பனி சப சம கம பத நி சனிதன் சரி நி சனித இன்னும் ஒரு வரம் அளிப்பாயோ இன்னும் ஒரு வரம் அளிப்பாயோ அம்மா அரக்கனை வென்று கொன்று வேதங்களை நீட்பாயே இன்னும் ஒரு வரம் அளிப்பாயோ இன்னும் ஒரு வரம் அளிப்பாயோ அம்மா அரக்கனை வென்று கொன்று வேதங்களை நீட்டாயே இன்னும் ஒரு வரம் அளிப்பாயோ அம்மா அரக்கனை வென்று கொன்று வேதங்களை நீட்டா மனித பனித நித தனித மத ம பப ம பத மனித நி பத நிச சரி மாகரி ரிச சத தம பத அம்மனும் தச ஊரு கொண்ட அம்மனும் தச ஊரு கொண்ட தச மகா வித்யா அரக்கனை வென்று வேதங்களை தேவருக்கு மீட்டழித்து துர்காவாய் ஆனவளே சரணம் சரணம் சரணம் த மூன்று நயனங்களும் நான்கு கரமும் கொண்டு அஞ்சேல் அபயம் என்றே உவேலம் ஆளும் ஈஸ்வரி பரந்த புவனமே உன் வடிவே அதில் பிறந்ததெல்லாம் நகையே ப்ரீம் ப்ரீமினம் மந்திரத்தின் பொருளே புவனேஸ்வரி சொல் வன்மையை வளர்ப்பாய் ஆன்மீக கசடை எதிர்த்து ஒழிப்பாய் எம் சொல் வன்மையை வளர்ப்பாய் ஆன்மீக கசடை எதிர்த்து ஒழிப்பாய் சொல் வன்மையை வளர்ப்பாயீக கசடை எரித்து ஒழிப்பாய் அம்மா மார்பில் குருதியும் சிவந்த பட்டாடையும் அணிந்தவளே மார்பில் குருதியும் சிவந்த பட்டாடையும் பைரவி சிம்மவாகினி உன் தாமரை முகத்தில் ஆயிரம் ரவியின் பிரகாசமே சீதாக்னி பைரவி அம்மா சாகரி நிசரி சானித பதமாப தனீரனிச நிசரி கரீரி பிரிகமரிக சரிணிகாரிச பதமமத நிசரி சனி சானித மனிதம சின்ன மாஸ்த துண்டித்த சிரமும் ஆனந்தம் பொங்கும் சின்ன மாஸ்த துண்டித்த சீரமும் நீர்மால்யமும் ஆனந்தம் பொங்க முலையினில் தாமரை குண்டலினி சக்தி தேவ யானி மதனி சரிச சகம ஹரிச நிசச நிஸ்மிதன மதனி பம ஹரி சரி கம பத நிசரி தேவியரில் மூத்தவளே சிவனு மற்ற சக்தினி தேவியரில் மூத்தவளே சிவனு மற்ற சக்தினி தீவினை போல் பயப்பாய் ஞானம் அருளும் சத்குருவே மாவதி அம்மா சால் நிரபமகரி சகரி கமா பதனி சரி கரி ச நீ சரி சா நிரபமகம பத பச நீரனில் அமகமரி மகல்லா முக்கினாவின் தேவி உன் ஒளியே தெய்வீக உரைய மகல்லா முக்கினாவின் தேவி உன் ஒளியே தெய்வீக உரைய மஞ்சள் முகமும் அணிகலனும் செம்பகமும் அணிந்தவளே மஞ்சள் முகமும் அணிகலனும் செம்பகமும் பச்சை நிறத்தவளே, பேசும் கிழிதனை பிடித்தவளே, மனதில் ஓர் நினைவாய் ஆனவளே, ஞானம் போதி பயமா தங்கி வீணை இசையில் நீ வாணி, நாத ஒலியே மாதிரி ஆடல் பாடலில் சிறப்புறவே, எமை ஆண்டருள்வாயே மாதங்கி மாதங்கி. செல்வமும் பூதிர செல்வமும் பெற உன்னை நாடினோம், அன்பும் அழகும் ஆனந்தம் அருள்வாய் யோக லக்ஷ்மி. ஆன்மாவும் சிறக்க தயை புரிவாய் அம்மா கமலாத்மிகா, மாதங்கி பகலாமுகி தாரா காளி.